ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கு போட்டு ஜில்லு ஜில்லுக்கிற ரவிக்க போட்டு இங்க நீயும் கிளம்பி போற சொல்லு வேகமா நானும் துணைக்கு வரேன் பேசிக்கிட்டே கண்ணே போவோமா ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கு போட்டு ஜில்லு ஜில்லுக்கிற ரவிக்க போட்டு எங்க கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா நாடு ரொம்ப கெட்டு போச்சு நல்லதெல்லாம் செத்து போச்சு கூட வந்து இருக்கிறேன் கட்டு காவலா நீயும் கூடாதுன்னு சொல்லாதேடி குட்டி கோகிலா சங்கிப்பட்டி ஒன்பது மயில் சிங்கப்பூர் எத்தனை மயில் அத்தனை ஊரும் சுத்தி பார்த்தா ஆளு யாரடி உன்னை ஆராய்ஞ்சி நான் பார்க்க வேணும் ஜோடி சேரடி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும் காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம் அது எப்போதுமே போதையான நிலவரம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும் காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம் அது எப்போதுமே போதையான நிலவரம் அப்போ அணு பொண்ணு ஒத்துமையா இருந்துச்சு அது காதலில் உலகத்தைய மறந்துச்சு அது வாழ்ந்த போதிலும் இல்ல இறந்த போதிலும் அது பிரிஞ்சது இல்ல அது மறைஞ்சது இல்ல தினம் ஜோடி ஜோடியா இங்க செத்து கடக்குண்டா அத தூக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்குண்டா போல வந்து போகுது இந்த காதலு. காதல்னு சொல்லுறாங்க, கண்டபடி சுத்துறாங்க, டப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க. காதல் எல்லாமே ஒரு கண்ணா மூச்சி, இதில் ஆணும் பெண்ணுமே தினம் காணா போச்சு. காதலில தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு. அட உண்மை காதலே இல்ல சித்தப்பு, இங்க ஒருத்த சாவுறான் ஆனா ஒருத்த வாடுறான். அட என்னட உலகம் இது, எத்தனை கலகம் இந்த காதலே பாவம், இது யார் விட்ட சாபம். அவளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். மாறிடுச்சு, கண்ணை பாக்குது, கைய கொக்குது, ரூமு கேக்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னும் சொல்லிக்கிட்டு வாழ்றவங்க ரொம்ப பெருடா, கேட்டு பாருடா. இப்போ காதல் தோத்துட்டா யாரும் சாவதே இல்ல, அந்த பொண்ணு தோத்துட்டா ரெண்டு இருக்குது உள்ள. இப்ப எல்லாம் தேவதாசு எவனும் இல்ல, அவன் பொழுது போக்குக்கு ஒரு சிகர பாக்குறான், அவன் செலவு பண்ணதான் டங் டங் டிக டிக டங் டங் டங் டங் டிக டிக டங் டங் டங் டங் டிக டிக டங் டங் டங் டங் டிக டிக டங் டங். ஐயையோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள, ஐயையோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள. வச்சுக்க என்ன வாழ சொல்லுக்காத பாசி போல, வச்சுக்க என்ன வாழ சொல்லுக்காத பாசி போல. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா மச்சாப்பு போல சிரிச்சிட்டு போனா கிதாப்பு எல்லாம் இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவ முந்தானைய மோந்து நாம போம் புடிச்சு நடந்த கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா ஒரு மாசி கருவாடு பட்டம் போட்டு ஆடு இது வனவில் ரோடு கடிச்சா கசக்காத ஸ்வீட் பிடானி குடிச்சா எப்போ வரும் கோலி சோடானி இடிச்சா உசுறு போகும் தண்ணி லாரி நீ அடிச்சா போத வரும் பாண்டிச்சேரி நீ உன் சம்மதத்தை சொன்ன என் சம்பளத்தை நடுவி போனா நான் கண்ணகிய அழுவ கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா சத்துணவு போடு கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கிச்சாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவ முந்தானைய மோந்து நான் மோப்பம் புடிச்சு நடந்த கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்ணுப்பான உடத்தை காட்டி கடுப்பு ஏத்துறா கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்ணுப்பான உடத்தை காட்டி கடுப்பு ஏத்துறா பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான் கை தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான். ஏண்டான்னு கேக்க கேக்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்ல இல்ல எங்களைத்தான். எப்போதும் எங்க பாடு மங்களந்தா, எப்போதும் எங்க பாடு மங்களந்தா. சிங்கிள் டீ ஆத்துனா, போடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா. தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட ஒய்யாரி, கல்யாணம் பண்ணிக்கனு காத கில்லுனா. பாம்பு பிடிக்க மகடி மகடிதான், பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான். பாம்பு பிடிக்க மகடி மகடிதான், பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான். ஆதாயம் மேல பாரு வாண வேடிக்கை, அப்பனோட பொண்ணு வந்த கண்ணை மூடிக்க. கண்ணு கட ஓடோடி வா வா, பங்காளி ஒன்னா சேர்ந்து பந்தாடலாம். சித்தப்பம் பாக்கெட்டில சில்லறைய எடுத்து நாட்டாம திண்ணையில சீட்டாடலாம். மல்யுத்த வீரப்பு சிக்கன்னு சிரிச்சாலே சிந்து மத்தப்பு. ஐயோ ஆண்டாலு இடுப்புல அஞ்சாறு மடிப்புல, குத்தாட்டம் ஆடுதே கொத்து சாவிதான். பல்ல புடுங்க வாய காட்டுடா, உன்னை புடிக்க பல்ல காட்டுடா. பல்ல புடுங்க வாய காட்டுடா, உன்னை புடிக்க பல்ல காட்டுடா. பாவாட தண்ணி வந்த பச்சை குதிரை, சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட வாடி எதிரு. ஆண் கோழி எங்களோட ஆட்டத்தை பாரு, வான் கோழி போல வந்து ஜோடி சேரு. ஜான் புள்ள ஆனா கூட ஆண் புள்ள நான் தான், என் புள்ள என்ன பார்த்து ஓடி போற. ஜான் புள்ள ஆனா கூட ஆண் புள்ள நான் தான், என் புள்ள என்ன பார்த்து ஓடி போற. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமன் பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான். ஏண்டான்னு கேக்க கேக்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்ல இல்ல எங்களைத்தான். எப்போதும் எங்க பாடு மங்களத்தான். ஆடி காத்துலையும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அன்பே ஓசேலே. நீ முன்னே நடக்கையிலே கையாட்டி அழைக்கிதடி பின்னே வருவாளே. குத்தே கிளிக்கிறிய கத்தி விழி பார்வையிலே. ஒரு வாய பொத்திக்கிட்டு சொந்தமா சுருத்தா கால ஓட்டுன கரச காட்டுமண்ணா, சேலையில ஓட்டுன செவ காட்டுமண்ணா, அவனா இவனா ஆத்தரமா என் வீட்டு மூஞ்சிய பேத்துற தள்ளி டை கூப்பிடுறாவள. மாறு தொக கச்சேரி கச்சேரி கல கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா பொன்னோட பொன்னோட விரல் பட்டு சின்ன யூத்தாக மாறுவான் தாத்தா கச்சேரி கல கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா பொன்னோட பொன்னோட விரல் பட்டு சின்ன யூத்தாக மாறுவான் தாத்தா நடக்காட்டி என்ன தலையாட்டி பொம்மை போல மாத்தி புட்ட பலவாட்டி ஒரு படங்காட்டி ஏன் உசுர வாங்கி புட்ட குறுக்கு சிறுத்த கொலகாரி ரசிக்க வாய மனசு தவிக்காதப்பா எங்கயோ வர வரப்பா மனசு தவிக்குதப்பா. Yeah. பூசுதே, பல பலவென பற்கள் கண் பூசுதே, பகலிரவுகள் என்னை கொண்டாடுதே. உன்னோட கஞ்சாட இளவசம் சாரா, அன்றோழி நான் தூங்க நீ தானே பஞ்சாரா, உன் மூச்சு காதல் ரிங்காரா. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. கூந்தல் கூரையில் குடிசைய போட்டு, கண்கள் ஜன்னலில் கதவினை கூட்டு, கண்ணே தலையாட்டு காதல் விளையாட்டு. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. கத்தாழ கண்ணால குத்தாத நீ விலங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஓ கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், வாழ மீனுக்கு விளங்க மீனுக்கு கல்யாணம், அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம், ஐயம் மேளத்தாள முழங்கி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம். ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம், ஐயம் மேளத்தாள முழங்கி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம். பார மீன் நடத்தி வரார் பார்த்தியோ, நம்ம பார மீன் நடத்தி வரார் பார்த்தியோ, அங்கு தேர் போல போகுதையா ஊர்கோல காட்சியோ, ஊர்கோல காட்சியோ. பல மீனுக்கு விளங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த சின்ன துணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலோ. இத பார்த்து விட்ட உழுவ மீன் வச்சதையா வச்சிங்கோ, ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பார்த்து விட்ட உழுவ மீன் வச்சதையா வச்சிங்கோ. பஞ்சாயத்து தலைவரான சுறா மீன் தானுங்கோ, பஞ்சாயத்து தலைவரான சுறா மீன் தானுங்கோ, அவர் சொன்னபடி இருவருக்கும் நிச்சயதார்த்த தானுங்கோ. கல்யாணம் நடந்து வருது பாருங்கோ, பால மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். மாப்பிள்ள சொந்த பந்தம் மீசக்காரு ஏறாங்கோ, அந்த நெத்திலி பொடிய கார பொடிய கலகலன்னு இருக்குது. மாப்பிள்ள சொந்த பந்தம் மீசக்காரு ஏறாங்கோ, அந்த நெத்திலி பொடிய கார பொடிய கலகலன்னு இருக்குது. பெண்ணுக்கு சொந்த பந்தம் மீசக்காரு கடுமா, பெண்ணுக்கு சொந்த பந்தம் மீசக்காரு கடுமா, அந்த சங்கர மீன வவ்வளு மீன வரவழைப்ப தருகுது, வரவழைப்ப தருகுது. பல மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். வாழ மீன் மீன் பழவர் காடு தானங்கோ, அந்த மான பொண்ணு விலங்கு மீன் மீஞ்சூரு தானங்கோ. மாப்பிள்ள வாழ மீன் பழவர் காடு தானங்கோ, அந்த மான பொண்ணு விலங்கு மீன் மீஞ்சூரு தானங்கோ. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கமாலு அண்ணங்கோ, இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கமாலு அண்ணங்கோ. இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசை யாருங்கோ, தலைவர் திமிங்கலம் தானங்கோ. பால மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சின்ன குன்னி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாடும். பால மீனுக்கும் அந்த சின்ன குன்னி நடுக்கடலில் அந்த அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாடும். Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you. மாட்டு சத்தா மனுஷன் தின்னா தோல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. மாட்டு சத்தா மனுஷன் தின்னா தோல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அர்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அர்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. மாடி சத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அர்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அர்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. கற்புக்குள்ளதியான் முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோளை வச்சு மேல கட்டி அறற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அறற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அறற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அறற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அறற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க கொஞ்சம் ரஞ்சிதமே கொட்டையில்ல மாம்பழமே you mean seedless mango தண்டுகளாம் கிருகிருக்க தண்டுபடாம் சிலுசிலுக்க yeah right லட்சகட்ட கூட்டத்தில கச்சகட்டி வந்தவளே அடி கச்சகட்டி வந்தவளே சண்டையில தோணுதடி இப்போ ரெண்டில் ஒண்ணு பாப்போமடி இப்போ ரெண்டில் ஒண்ணு பாப்போமடி தந்திர சுந்தர தமிழ கந்தக முள்ளைய கிள்ளிய கவிஞர் அடியே ஒத்த கள்ளு ஒத்த கள்ளு மூக்குத்தியா என ஒத்த கொத்த வாரியான்னு உசு பேசுதான் வரவா குட்டி தொடவா நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா மாம்பழங்கே பத்திரம் யா. உசிலம்பட்டி உச்சு பட்ட சேடப்பட்டி நச்சு பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சு பட்ட கரியப்பட்டி வேர்த்து பட்ட திருப்புவனோ சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க ஆடி வந்த ஆட்டம் இது கொட்ட கைக்கு குடுக்காத தோட்டம் போட்ட பைய ஊரூரா திரிந்த பைய உச்சி கொட்டி பார்த்த பைய உதாரியா நின்ன பைய ஊரையட்டி பார்த்த பைய குப்புறுத்தான் உழுந்த பைய இந்தா மாட்டம் போன பைய ரொம்ப வந்தா பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசி உரசி தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய சங்கதிக்கு நின்ன பைய களவாட போறது இந்த சிங்கம் கடலே மொத்த பல மேல வந்து பேய பார்த்துதான் உதறிக்க ஓட்டம் குடிச்சேன். ஏ ஐயனாரு சாமியே அவளுக்கு வேண்டிதான் காதல நான் சொல்ல நினைச்சேன். தாம் பாட்டி ஒருத்தர பார்த்து பார்த்து சிரிச்சத எங்க ஓய் சொல்லி தொலைப்பேன். அந்த பந்த காலம் பக்கத்துல பாரு இவ அந்த காலம் சொக்க தங்க தேரு. ஓடி போகலாகாது வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேர தம் நெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேர தம் நெல்லுவா. எவனு ஏறலாமா கோட வகம் பசுந்து, இவதான் ரஜநகம் சிறிது வகிசுந்து. மல்லிகா நீ கடிச்சா, நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா, பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சம்னா கொஞ்சம் கொஞ்சம் கும்பத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிட்டையா, மனசுல தைச்சிட்டையா, வெடிச்சா வெள்ள இருக்கா, வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் ஒன்ன மல்லிகா கூப்பிடுறா. டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா. உஷ்ணம் ஏறிடுச்சு மல்லிகை மலையுது குரங்கு. சுடிக்கிறான் பாடி வெள்ளி நிலா.